எங்கிருந்தோ வந்தான், எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான். எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான். என் இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். என் இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். சொன்னபடி கேட்பான், துணிமணிகள் காத்திடுவான். சின்ன குழந்தைக்கு யார பாட்டி செய்ப்பான். தன்னை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான். வாய்முணுத்தல் கண்டறியேன் கண்ணன். எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான். என் இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். பற்று மிகுந்து வர பார்க்கின்றேன். கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது. நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசிரியனுமாய் பண்டிலே ரங்கன். எங்கிருந்தோ வந்தான் ரங்கன் ரங்கன். இவனை யான் தரவே என்ன தவம் செய்து விட்டேன். ரங்கன் எங்கிருந்தோ